ராட்சசியே அடி நெஞ்ச குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே அழகான ராட்சசியே அடி நெஞ்ச குதிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே அருகம் புல்லுக்கு அறுக்கு தெரியுமா குழந்த குமரினா ஆமா அயிர மீனு தா கொக்க முழுங்குமா அடுக்குமா வெளிய பூத்து நீ உள்ள காய்க்கிற கடல காடு நீ ஆமா உயிர உரிச்சு நீ கயிறு திரிக்கிற சுகம் சுகமா ராட்சசியே அடி நெஞ்ச குதிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே கண்ணில் கொண்டவளு சந்திரன கள்ளுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவளு ராத்திரிய தட்டி தட்டி கெட்டி செஞ்சு மையிடவு மின்னிய கன்னத்துல ஒட்ட வச்சு கைதட்டவு ராட்சசியே அடி நெஞ்ச குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமணையில் அறுக்கிறியே முழுங்குமா அடுக்குமா வெளியே நீ கயிறு திருக்கிற